உன்னில்தான் என்னில்தான் ஆதல் சங்கம் ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட ஆசை ஊற்று காதில் கானம் பாட நெஞ்சோடு சந்தங்கள் பாடிடும் உன்னை உன்னெஞ்சத்தின் மஞ்சத்தில் பாடிடும் என் எண்ணங்கள் திட்டம் நீ தித்தித்தாய் பக்கந்தான் கூட தான் திங்கள் தான் நாளும் சிந்தும் உன்னில் தான்